எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். பூமி தாண்டா நம்ம தாயி, வீதி தாண்டா நம்ம வீடு, இது போதும் போதும் கண்ணே நீ தூங்கு. எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென்ன நான் இருப்பேன். உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். யாரு நட்டு வச்சது பாவோ இந்த பச்சை மண்ணு, என்ன தப்பு செஞ்சது? தொட்டில் போட்டு ஆட்டும் கையே விட்டு விட்டு போவதா? தொண்ட கட்டான குஞ்சு கத்தி கத்தி சாவதா? அடி அம்மா அடி அம்மா, நீ பேசும் தெய்வமா? இது பாவம் பெரும் பாவம், இத தெய்வம் செய்யுமா? இது நியாயம் தானா? நீயே சொல்லம்மா. எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் நமக்கென இருக்கிற ஆகாயம் பூலோகம் அது எங்கும் போகவில்லை. கடலுண்டு எல்லாமும் நம் சொந்தம், கலங்கிட தேவையே. பூமி எங்கும் நம்ம வீடு, கண்ணில் என்ன நீரின் போடு, இனி நாளை காலம் என்றும் நம்மோடு. நமக்கென இருக்கிற ஆகாயம் பூலோகம் அது எங்கும் போகவில்லை. நதியுண்டு கடலுண்டு சொந்தம், கலங்கிட தேவையில்லை. யோகம் அது எங்கும் போகவில்லை. நதியுண்டு கடலுண்டு எல்லாம் நம் சொந்தம் கலங்கிட தேவையில்லை. பூமி எங்கும் நம்ம வீடு, கண்ணில் என்ன நீரின் கோடு, இனி நாளை காலம் என்றும் நம்மோடு. நமக்கென இருக்கிற ஆகாயம் பூலோகம் அது எங்கும் போகவில்லை. நதியுண்டு கடலுண்டு எல்லாமும் நம் சொந்தம் கலங்கிட தேவையில்லை.